வெண்ணிற இரவுகள், காதலின் மௌனங்கள், அஞ்சிலோ வண்ணங்கள், நம் காதல் ரேகைகள் தானே. வெண்ணிற இரவுகள், காதலின் மௌனங்கள், அஞ்சிலோ வண்ணங்கள், நம் காதல் ரேகைகள் தானே. I have a dream, கடல் காதல் ஆக்குமா? I have a dream, நிலம் அன்பால் பூக்குமா? I have a dream, சாலைகள். I have a dream, காதலை சேருமா? நாளெல்லாம் தேடினேன், காதலை பாடினேன், யார் என்னை கேட்பினும் நல்ல பாடல் சொல்ல வந்தேனே. காதலின் சாலைகள் பூமியை கோர்க்குமா? எல்லைகள் வேண்டுமா என்ற கேள்வியை கேட்குமா? I have a dream, கடல் காதலாகுமா? I have a dream, நிலம் அன்பால் பூக்குமா? I have a dream, ரோமின் சாலைகள். I have a dream, I have a dream, I have a dream. கடல் காதல் ஆகுமா? I have a dream, நிலம் அன்பால் பூக்குமா? I have a dream, ரோமின் சாலைகள். I have a dream, காதலை சேருமா?